One and a two and a three and a four. Day, day, day, day, day, day, day. Rock, rock, rock, rock and roll. Rock, rock, rock, rock and roll. Shake, shake, shake, shake and roll. Talk, talk, talk, talk and roll. One and on the two and the Indian dance. Day, day, day, day, na, na. She-dong, she-dong, barma dance. She-dong, she-dong, play dance. Jory dance, party beautiful, publicistical, party all around dance. பழம்பழத்து பொங்குறதும் காலை, தம்பளை மனம் மயங்க பொங்குறதும் காலை, வீதியில கண்ணம் போட்டு ஆடுறதும் காலை, மேடையில குந்திக்கிட்டு பாடுறதும் காலை, காலை காலை காலை. Thank you.